இல்லை இல்லை சொல்லு ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றா, இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? பாயும் உந்தன் கண்களடி உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் வாடி. என் தளிர் மலரே என்னும் தயக்கம் என்ன, என்னை புரியாதா எதுவா? சொல்ல போகிறாய்.